శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదే బాచ్యగారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలల్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహతి శ్రీరందుధూపుల తిరువేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడముడయుల్ ஓரொன்று தானே யமயாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆஸ்திகாள் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தமான தயாசதகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. பரமகிருபமண்ணி சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய ஒரு குணத்தை கையிலெடுத்து தயாய் குணன்ற குணத்தை தான் சீகரித்து அந்த தயாதேவி எம்பெருமானை தொழுகின்ற ஆஸ்திகாலுக்கு எவ்வண்ணவெல்லாம் அனுகிரகம் பண்றாள்னு காட்டின் வர சோகங்களிலே எம்பெருமானை விட்டு தள்ளியிருக்கக்கூடியவாளுக்கு கூட தானே ஒரு தோணியாக இருந்து கொண்டு அவ சம்சாரக்கடலை கடந்து ஆச்சாரியால் என்னும் மாலுமிகளைக் கொண்டு நல்ல கயிறு கட்டி இழுத்து வந்து திருமயிலே திருமலையிலே மோதும்படியாக பண்ணுகிறாள். அதனால திருமலையிலே ஏறுவதற்கு ஒரு உபாயம், ஒரு புருஷகார பூஜையாக இந்த தயாபிராட்டி இருக்காள் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் கீழ்ஸ்லோகத்திலே 38வது ஸ்லோகத்தை அற்புதமாக சாதிச்சார். பல்வேறு ஆச்சாரர்கள் ஆகிய மாலுமிகள் இருக்கா, நல்ல பக்தியான கயிறு கட்டி தன் சரணாகதி என்ற கயிறை கட்டி இழுத்து கொண்டு அந்த தயாதேவி என்ற படகிலே ஏற்றி ஜீவாத்மாக்களை திருமலையிலே கொண்டு சேர்ப்பிக்கிறாள் அப்படி என்பதானது இந்த 38வது ஸ்லோகத்தை பவஜலதி கதானாம் போதபாத்ரி பவித்ரின்னு சொன்னார். பரிகத விஷதைலம் பாரம் ஆரோபயந்தின்னு சொன்ன பாரம் ஆரோபயந்தி, அதுல ஏற்றி விட்டார் அந்த பெரிய பாரத்தை தயாதேவி நீக்கி, சம்சாரவென்ற பாரத்தை நீக்கி ஆரோபயந்தினா மேலே ஏற்றி விட்டால் திருமலையிலே அப்படின்னு சொல்றா. இன்றைய ஸ்லோகமானது அந்த 39வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். பரிமித பலசங்காது பாணித கிம்பசானாக நிகம விபணி மத்திய நித்தியமுத்தானுஷங்கம் வசதனமனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா விஷகரி ஹரிநீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி அப்படின்னர். நிகம விபணி மத்திய நித்தியமுத்தானுசக்தம்னு 2வது ஸ்லோகம் போட்டிருக்கார். இதுல விஷயம் என்னன்னா, ரொம்ப அல்பமான பிரயோஜனங்களிலே ஆசைப்படும் இந்த ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். இந்த பிராணிகள் போலதான் நம்ம இருக்கோம். இங்கோ அது எதுக்கோ ஆசைப்படுறது, நம்மளும் எந்த வஸ்துக்கு ஆசைப்படுதுமோ அதை விட்டுட்டு வேற வஸ்துவிலே ஆசையை செலுத்துறோம். அல்பமான பிரயோஜனங்களிலே ஒரு நசையுடன் ஆசையுடன் புத்தியை செலுத்துவதானது இந்த ஜீவாத்மா அப்படின்னு காட்டார். ஒரு கடைத்தருக்கு போறோம், எவ்வளோ ஒரு புஷ்டியான வஸ்து ஏதாவது ஒரு கடையில இருக்கு, அந்த கடையே தேடி செல்லாமல் அலங்காரமான கடைகளை நாம் தேடிச் சென்று நமக்கு தேவையில்லாத வஸ்துக்களை அதெல்லாம் தேடிட்டு சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவையென்று இமயா இமயவரேத்திய எட்டிரண்டெண்ணிய நம் சமயாசிரிய சதிர்க்கும் தனிநிலை தந்தனரேன்னு சொல்லு சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்தை சாதிக்கிறார். எவ்வளோ படிப்பு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சும்மா ஒரே பாரம், அதை படிச்சு என்ன பண்ண போறோம். தொகை இவையென்று அப்படின்ட்டு இதுதான் நீ வந்து நிஷ்கிருஷ்டமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்பான்னு மூணு ரகசிய மந்திரங்களை மட்டும் சொல்லித்தர, அநேக விதமான மந்திரங்கள் கோடி கோடியான மந்திரங்கள் இருந்தும் நமக்கு திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் தான் பிராபிய பிராபகம்னு காட்டி போந்தார் சுவாமி தேசிகன். அதே போல இந்த தயாதேவியானவள் கீழ் ஸ்லோகத்திலே சாதித்தபடி இந்த ஜீவாத்மாக்களை தானே ஒரு படகாக இருந்து கொண்டு திருமலை என்ற பெரிய கல்லிலே மோதி இந்த ஜீவாத்மாக்களை சம்சார சாகரத்தை அல்லல் படும் ஜீவாத்மாக்களை திருமலையை படி ஏற்றி விட்டுடுறான். அப்படி ஏறும்போது என்ன ஆறு அப்படின்னு கேட்டாக, இந்த ஜீவாத்மா மட்டும் க்ஷுத்ரமான பலன்களையே அபேட்சம் பண்றது. ஒரு அல்பமான ஒரு பலன், ஒரு பெரிய புருஷார்த்தம் கிடைக்கிறதுனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம், சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஏன் அப்படி கேட்கிறோம்னு, அல்பஸ்வபாவம் உடையவர்களாக நாம் இருக்கோம். அவ வேதமாகிய வெறுப்பே வேதமா நிற்கிறதுன்னா வேதத்தின் பொருளா எம்பெருமான் இருக்குன்னு சொன்னா, வேதவெறுப்பிலேயும் வேதத்திலேயும் திளைத்தும் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சும் அந்த எம்பெருமானுடைய திருவடியை தொடாமல் நாம் வந்து ரொம்ப அல்பமானது, எனக்கு வந்து ஒரு புத்திரனை கொடு, புத்திரியை கொடு, எனக்கு ஒரு ஒரு இடம் வேண்டும், பூ ராஜ்யம் வேண்டும், பூமி ராஜ்யம் வேண்டும், ஒரு செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், அரசாங்கத்தை ஒரு பதவி வேண்டும், சொர்க்கம் என்ற பலம் வேண்டும், பசு புத்திராதிகள் வேண்டும் என்று ஒரு காம இஷ்டி மூலமாக சொர்க்ககாமோ யஜயதே என்ற ரீதியிலே எல்லாம் ஒரு அல்பமான பலத்துக்கு, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு பலனுக்கோசரம் ஆசைப்பட்டுண்டு நம்ம எல்லாம் திருமலையிலே வந்தும் எம்பெருமான் வாசம் செய்கின்ற ஸ்தலத்திலே வந்தும் ஒரு அல்பமான ஒரு வியாஜத்துக்கெல்லாம் நாம் ஆசைப்பட்டுருக்கோம்னு தேசிகன் இங்க சொல்றார். அதுதான் நிகம விபணி மத்தியே நித்தியமுத்தானுஷக்கம் அப்படின்னு. வேதம் அநேக விதமான விஷயங்களை சொல்றது நமக்கு. வேதம் திரைகுண்ண விஷயம்னு கீதையில பெருமான் சாதிக்கிறார். இந்த வேதவெற்பிலே போயிட்டு இந்த பிராட்டி இத்தனை ஜீவாத்மாவை ஏத்தி விட்டுருக்காளே, ஆனா அதெல்லாம் அந்த திருமலையின் பெருமையை தெரியாமல், திருவேங்கடத்தானின் பெருமையை அறிந்து கொள்ளாமல், அல்பமான ஒரு க்ஷுத்ர பலத்துக்கு ஆசைப்பட்டுருக்கேன்னு நொந்து போறேன் சுவாமி தேசிகன். அல்பஸ்வபாவுடையவர்களான இந்த ஜீவாத்மா மொத்தமும் ஒரு வேதவெற்பிலே ஏறி நின்றாலும் மனசு என்ன பண்றதுன்னா, எனக்கு பசுபுத்திராதிகளை கொடு, நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடு, ராஜ்யத்தை கொடு, மழையத்தை கொடு, செல்வத்தை கொடுன்னு தான் போய் வா கேட்டுருக்கா. எது ஒரு சாஸ்வதமான பலமோ, எது ஒரு புருஷார்த்தமோ ஜீவாத்மாக்கு, அந்த சாஸ்வதமான பலத்தை நோக்கி இந்த ஜீவாத்மாக்கள் போவதில்லைன்னு சாய்க்கிறார். அப்பேற்பட்டாலும் ஜீவாத்மாக்களுக்காக இந்த தயாதேவியானவள் தானே ஒரு களமாயிருந்து கொண்டு திருமணிலே கரை சேர்த்திருக்காளே, அவருடைய அந்த செயலானது ஒரு வியக்தமா போயிடுமோ அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்டுக்கிறார். ஏன்னா அந்த வேத வீதியிலே எப்படின்னா, நன்னாக அலங்கரிக்கப்பட்டதான விலை உயர்ந்ததான வஸ்துக்கள்லாம் இருக்கு, பார்ப்பதற்கு பளபளப்பா மினுமினுப்பா இருக்கும். நம்ம குழந்தைய வந்து ஒரு கடை வீதிக்கு கொண்டு போகும்போது கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு குழந்தை கேட்கும். ஆனா அதனுடைய தேக ஆரோக்கியத்துக்கு, மனசாந்திக்கு எந்த ஒரு பொருள் வாங்கணுமோ அதன் மேலே அதுக்கு பற்றி இருக்காது. மனதிலே விருப்பப்பட்டதை மட்டும் கேட்கும், கண்ணுக்கு அலங்காரமா உள்ள வஸ்துக்களை மட்டும் கேட்டு பெறும் அந்த குழந்தை. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா அல்பமான பலங்களை கொடுக்கக்கூடியதான வஸ்துக்களின் மேலே ஆசை வச்சுட்டு, நிரந்தரமான பலம் எப்படி கொடுக்க, மந்தமிலா பேரின்பம் கொடுக்கக்கூடியதான் வஸ்து மேலே ஒரு ஆசை இல்லாமல் இருக்கான். அலங்கரிக்கப்பட்டதால் நிறைய வஸ்துக்கள் ஒரு கடைவீதியிலே வச்சு அதன் மேலே இந்த குழந்தை ஆசைப்படும்படியாக இந்த ஜீவாத்மாவும் அநேக விதமான அல்பமான பலங்களை அபேட்சித்து அங்கே வந்து வாசம் செய்கிறான். ஆனா நிறைய பேர் இருப்பா நித்தியமுத்த அனுபவத்திலையும், நம்ம எல்லாம் ஆச்சாரியால் இருக்காங்க, அந்த பந்தல்ல எல்லாம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் இருக்கா, எப்படி கடைத்துறைவிலே வந்து நன்கு அலங்கரிக்கப்பட்ட அநேக கடைகள் இருந்தும் நமக்கு உண்டானதானது நமக்கு நிம்மதி கொடுக்கக்கூட ஒரு கடை நடுவில் ஒரு கடை எங்கேயாவது இருக்கும், அதை தான் நாம் தேடி போக வேண்டுமே ஒழிய, இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதான பார்த்த கண்ணைக்கு வரும் வஸ்துக்களை நாம் அபேட்சம் பண்ணி போறது நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் அது. அதனாலே சுவாமி தேசிகன் சொல்ற, எப்படி இந்த வேங்கடவெற்பினை வந்து இவா வேறு ஒரு பலத்தை அபேட்சிக்கிறான்னு எனக்கு தெரியல. அப்பேற்பட்டதான அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை தவித்து சுற்ற பலங்களையே நாடுகிறார்கள். அப்படி போகும்போது அவ புத்தி என்ன பண்றா இந்த தயாதேவி, எம்பெருமானை தான் நீ ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். நமக்கு எத்தனையோ விஷயங்களை ஆச்சாரியாள்லாம் சொன்னா, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவுகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோ ரணங்கும் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையெல்லாம் நின்கண் வேட்கை எழுவிப்பனேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் அற்புதமா சாய்ச்சிருக்கார். எத்தனையோ எத்தனையோ அந்த சாஸ்திரங்கள் கொடுக்கிறான், எத்தனையோ எத்தனையோ துறைகள் வணங்கும் துறைகள் ஆகிய மதங்களை கொடுத்துட்டு சன்னதிகளை கொடுக்கிறான். இது எல்லாம் இருந்தும் எல்லாத்துக்கும் பெரிய புருஷார்த்தமான ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கக்கூடியவன் ஒருவனே சிவன் நாராயணனே. அவனை அறிந்து நாம் நாட வேண்டும். எந்தெந்த மதங்களுக்கு போலாலும் சாக்கியம் கற்றோம் சைனம் கற்றோம் என்று சென்று நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம். நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏரா சிவன் பிறந்தா சொன்னும் சொல் என்னும்படியாக திருமகிப்பிரானு சுவாமி தேசிகன் நமக்கு சாச்சிருக்கா. அப்படி திருமலையிலே அநேக விதமான விஷயங்கள் கண்ணுக்கு புலப்பட்டாலும் திருவேங்கடமுடையான் என்ற ஒரு நீல மணி ரத்னம் இருக்கே, விஷகிரி ஹரிநீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி, இப்பேற்பட்டதான இந்திரநீல மணி அதை போலே உள்ள எம்பெருமான் மரகதமோ மழைமுகிலோ என்கின்றாளால் அப்படின்னர் கலியன். சிலையிலங்கம் எட்டாம்பத்து திருக்கண்ணபுரம் வாசலத்தில் மரகதமோ மழைமுகிலோன்னு சாதிக்கிறேன். இப்பேற்பட்டதான மரகதத்தையான பெம்பு இந்திரநீல மணியைப் போல் உள்ள எம்பெருமான் இந்த ஜீவாக்களெல்லாம் அல்லல் பட்டு தங்களுக்கு அல்பமான பலத்தை நாடி செல்றது அதுங்களுக்கு உண்டான நீ அங்க போவானா இங்க போங்கோன்னு இந்த நமக்கு ஏற்றபடி நீ அலையும் இடத்திலே உனக்கு ஏற்ற வஸ்து அங்கு ஒண்ணும் இல்லை, அங்க போனாலும் ஏமாந்து போயிடுவே. அதனாலே இந்த தயாதேவி பரம கிருப பண்ணி திருவேங்கடத்திலே கொண்டு சேர்த்த தயாதேவியே புனக ஒரு கிருப பண்ணி ஜீவாத்மாக்களின் மேலே இவாளெல்லாம் அடத்து சென்று இந்திர நீல மணி போன்று இருக்கக்கூடியதான அந்த ஏழுமலையான் திருவேங்கடத்தான் ரிஷகிரிநாதன் அவனிடத்தில் அவன் கையிலே கொண்டு சேர்த்து அவனையே எடுத்து கையிலேயே கொடுத்து விடுறானாம். எப்பேற்பட்டதான சுகம் பாருங்க இதுல. அது பரிமித பலசங்காது பாணிதக்கிம்பசானாக நிகம விபணி மத்தியே நித்தியமுத்தானுஷக்தம் பசதனமனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா விஷகரிஹரி நீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி. அற்புதமான ஸ்லோகம் போட்டிருக்கேன் சுவாமி தேசிகன். தயாதேவே திருவேங்கடமுடையானை கையில் எடுத்துக்கொண்டு கொடுத்துடுறா சுவாமி கையில. ஏன்னா இப்படி அந்த வரையாகிய மலை மேல் இருக்கக்கூடிய மரதகம் அது போல எம்பெருமான் இருக்கான். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் காட்டப்பட்டிருக்கு. நம்ம பல பலங்களை தேடி போறோம். நமக்கு உண்டான பலம் நாம் தேடும் ஒரு கற்பக விருட்சம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, கற்பக விருட்சமானது சாக்ஷாத்து அந்த திருவேங்கடமுடையான். இப்படி திருவேங்கடமுடையானே தான் நாம் நாடி செல்ல வேண்டும் அப்படின்னா, அங்க திருவேங்கடமுடையானே நம்ம கையில கொடுத்துடுறான்னா அவனுடைய திருவடியே நமக்கு பிராபிய பிராகம்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். வேறு தேவதைகளை உபாசிக்காமல் வேறு விஷயத்தை நாடி செல்லாமல் காமியமான வஸ்துக்களை நாம் நாடி செல்லாமல் சாஸ்வதமான பலனை கொடுக்கக்கூடியவனான புருஷார்த்தத்தை அளிக்கக்கூடியவனான சாக்ஷா திருவேங்கடமுடையான் திருவடி ஒன்றையே உபாயமாக பற்ற வேண்டும் அப்படின்னு காட்டுறதுக்கோசம் இந்த தயாதேவிய திருவேங்கடமுடையானே நம்மகிட்ட கொடுத்துடுறா. இப்படி புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய பிரதம தலைவன் நம்ம இடத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு கவலையும் இல்லையே, அல்பமான ஒரு புருஷார்த்தத்தை தேடி நாம் செல்ல வேண்டுவதில்லைன்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த தயாதேவியனுடையான கருணையை நமக்கு அற்புதமா காட்டி கொடுக்கிற இந்த இடத்துல. அதனாலே நீலரத்னம் போன்ற ஒரு தெளிந்ததான ஒரு வஸ்து அந்த திருவேங்கடமுடையான் என்ற வஸ்து அனுபவிப்பதற்கு நமக்கெல்லாம் கொடுக்க இத்தர முத்துக்களோ மணிகளோ நமக்கு தேவையில்லை. வைகுண்டம் போனாலும் கைங்கரியமானது என்னன்னா எம்பெருமானுக்குத்தான். அங்கே அத்ரிமாச்சாரிய புருஷால் கூட இருந்தாலும் சதா பஷ்யந்து சூரேகா என்று எல்லாரையும் எம்பெருமான சேவிச்சுட்டு இருக்கும் காலத்தே நமக்கு பிடித்த கைங்கரத்தை எம்பெருமான் ஒருவனுக்கும் பிராட்டி சகதனான எம்பெருமான் ஒருவனுக்கே நாம் தாசபூதர்கள் என்ற அந்த புத்தியை செலுத்தி அந்த முக்த தசையிலேயும் எம்பெருமான் கைங்கரமே பிராபிய பிராபகமா இருக்கக்கூடியதுன்னு காட்டுற சூத்திரமா சுவாமி தேசிகன் இங்கே. அதனால இந்திரநீளம் போல இருக்கக்கூடியதுனா திருவேங்கடமுடையான் திருவடிக்கே கைங்கரியம் ஏற்றது. அவன் அந்த வரமேலே மரதகம் போல எம்பெருமான் இருக்கான். அப்படி அவனையே நமக்கு கொடுப்பது யாரும் கேட்டா தயாதேவின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.